சத்குருப்யஹ சத்குருப்யஸ்ச நமோ வாக்கம் அதீமஹே பிரணீமஹே ச சத்வாத்யோ சம்பதி ஜெகதாம்பதி. நாம் செய்ய ஆரம்பிக்கின்ற நல்ல செயல்களுக்கு முன்னால் சங்கல்பம் என்று ஒன்றை செய்து கொண்டு வருகிறோம். சங்கல்பம் என்று சொன்னால் நாம் செய்கின்ற நல்ல செயல் நல்லபடியாக நடந்து நல்ல பயனை அளிக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பது. இந்த சங்கல்பத்திலே முதலிலே பிரதம ஆச்சாரியன் சர்வேஸ்வரன் தான் என்று அறுதியிடப்படுகிறது. பிரணயமகேச்ச சத்ர ஆத்யோ சம்பதி ஜெகதாம்பதி. உலக நாயகனாயிருக்கின்ற செயப்பதியான நாராயணன்தான் பிரதம ஆச்சாரியன் என்று சொல்லி நாம் தொடங்குகிறோம். அதேபோல் பிரபந்தங்களை சேவிக்கும் பொழுது லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று சேவிக்கிறோம். இது குரு பரம்பரை. குரு யார், ஆச்சாரியன் யார் என்று நாம் தெரிவு தர வேண்டும். பலருக்கு இதில் தெளிவு இல்லை. குரு என்று சொன்னால் நமக்கு தெளிவில்லாத ஒரு விஷயத்தை நன்கு ஆராய்ந்து தெளிவுபடுத்துகின்றவர் எவரோ அவர் குரு. இருட்டிலே இருப்பவரை வெளிச்சத்திற்கு கொண்டு வருபவர். ஆச்சாரியன் சற்று மாறுபட்ட நிலை. ஆச்சி நோக்கி சாஸ்திரார்த்தானு ஆச்சாரியன் சாஸ்திரங்களை எல்லாம் நன்கு அலசி பார்க்கிறார். வேதங்கள் உபநிடதங்கள் இவைகளை எல்லாம் நன்கு அலசி பார்க்கிறார். அலசி பார்த்து இன்றைய நடைமுறைக்கு எது சாத்தியம் என்று அறுதியிடுகிறார். ரொம்ப முக்கியம் இது. இன்றைய நடைமுறைக்கு எது சாத்தியம், 750 வருடங்களுக்கு முன்னால் 1000 வருடங்களுக்கு முன்னால் இருந்த நிலை வேறு, இன்றைய நிலை வேறு. இன்றைய மக்களுக்கு எது சாத்தியம் என்பதை ஆராய்ந்து பார்த்து அவற்றை முதலில் தான் நடைமுறையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். தான் நடைமுறையிலே வைத்துக் கொண்டிருந்து விட்டு பிறகுதான் உபதேசம் பண்ண வேண்டும். எனவே ஆச்சாரியன் வேறு, குரு வேறு. இந்த பரம்பரையிலே சிவபெரியான நாராயணன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்று ஒரு கேள்வி எழுகிறது. அதற்கு நாம் இப்பொழுது விடை காணப்போகிறோம். திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ நலம் அந்தம் இல்லதோர் நாட்டில் அந்தமில் பேரின்பத்து அறியவரோடு ஏழுலகும் தனிக்கோள் செல்ல வீற்றிருக்கும் பயர் வரும் அமரர்கள் அதிபதியான எம்பெருமான் நித்திய சூரியர்கள் அனுபவிக்கும் அந்த பேரின்பத்தை பார்த்து ஒரு பக்கம் மகிழ்ச்சி அடைந்தாலும் கூட மற்றொரு பக்கம் வாட்டம் அடைகிறார். இப்படி இங்கே அனுபவிக்கின்ற அனுபவ நிலையை மறந்துவிட்டு மண்ணிலே ஜீவன்கள் தாயே தந்தை என்றும் காலமேகலை மக்கள் என்றும் நோயே பற்று உழலுகிறார்களே என்று எம்பெருமான வேதனைப்படுகிறான். இவர்களை கைதூக்கி விடுவதற்கு ஏதாவது வழி இருக்குமா என்று சிந்திக்கிறான். அப்படி சிந்தித்ததன் விளைவு அன்று இவ்வுலகினை ஆக்கி அரும்பொருள் நூல் விரித்து எம்பெருமான் உலகத்தை கடலிலே மூழ்கியிருந்த உலகத்தை இரண்டு பொருள் துன்பக் கடலிலே இருந்த உலகம் கடலிலே இருந்து வீட்டு வெளியிலே கொண்டு வந்தார். எனவேதான் நம் சம்பிரதாயத்திலே ஒரு வழக்கம் உண்டு. திருமணம் இட்டுக் கொள்ளும் பொழுது ஒரு மந்திரத்தை பெரியோர்கள் அனுசந்தானம் பண்ணுகின்ற வழக்கம் உண்டு. இது பலருக்கு தெரியாது. இந்த மந்திரம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மந்திரம். திருமணை குழைக்கும் பொழுது மந்திராட்டை கூத்தராட்டையே பார்த்துக்கார். மிருத்திகே ஹனமே பாபம் ஜன்மயா துஷ்கிருதம் கிருதம் மிருத்திகே பிரம்ம தத்தாசி பஷ்யபே நகி மந்திரிதா மிருத்திகே தேஹி மே புஷ்டி ஸ்வயி சர்வம் பிரதிஷ்டிதம். ஹே மன்னே பூமாதேவியே, என்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கு. என்னால் செய்யப்பட்ட பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நான் பாவம் செய்திருப்பேன், ஆனால் அவற்றை எல்லாம் போக்க வேண்டும். உன்னை வெளியிலே கொண்டு வந்தவன் உத்ருதா சிவராகேனா என்பெருவான் பூவராகமாக அவதாரம் எடுத்து உன்னை வெளியிலே கொண்டு வந்திருக்கிறான். பல நாட்கள் நீரிலேயே இருந்ததனால் தூர்த்து போன உன்னை காஷ்யபர் என்ற ஒருவர் அபிமந்திரித்து உன்னை புனிதமாக்கினார். அப்படி காஷ்யபர் என்றவரால் புனிதமாக்கப்பட்ட நீ என்னை புனிதமாக்க வேண்டும். அதே மிருத்திகே ஹனமே பாபம் என்மயா துஷ்கிருத்தம் கிருத்தம் மிருத்திகே பிரம்ம தத்தாசி காஷ்யபேன அபிமந்திரிதா என்று பிரார்த்தித்து அதன் பிறகுதான் திருமணை கொடுத்து இட்டுக் கொள்ளும் வழக்கம் உண்டு. எம்பெருமான் மண்ணுடன் கொண்டு வந்தான். அன்று இவ்வுலகை ஆக்கினான். உலகிலே இருக்கின்ற மக்கள் எல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக அவனை வியாசனாக அவதரித்து வேதங்களை எல்லாம் பகுத்து கொடுத்தான். எப்படி பிரம்மம் ஒன்றோ அதுபோல் வேதம் ஒன்றுதான். அந்த ஒன்றை நான்காக பிரித்து கொடுத்தவர் வியாச பகவான். ஒரு நடைமுறை செய்தி 1949-50 அப்பொழுது பள்ளியிலே படித்தவர்களுக்கு சோசியல் ஸ்டடீஸ் சமூக அறிவியல் என்றதோ புத்தகம் இருந்தது. அதிலே வரலாறு இருக்கும், புவியியல் இருக்கும், இயற்கை இருக்கும், ஆட்சி இருக்கும், எல்லாம் அடங்கி இருக்கும். அனைத்தும் ஒன்று திரண்ட ஒரு நூல் சமூக அறிவியல். இப்பொழுது கப்பலுடைய திறன் குறைந்துவிட்ட காரணத்தினால் வரலாறு தனி, புவியியல் தனி, இயற்கை தனி, ஆட்சி தனி என்று நாளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தியாகம் வந்தார். ஒன்றாக இருக்கின்ற வேதத்தை முழுமையாக அத்தியனம் பண்ணுவது என்பது நடக்காத காரியம். எனவே அதை நான்காக பிரித்து ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வவேதம் என்று பிரித்தான். அந்த வியாசம் வேற யாரும் இல்லை, வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே. வியாசன் வேறு, விஷ்ணு வேறு அல்ல, சாக்ஷாத் நாராயணன் தான் வியாச பகவான். வேதங்களை வகுத்துக் கொடுத்தான். அப்படியும் இவர்கள் புரிந்து கொண்டு திருந்தினார்களா என்று பார்த்தால், ஏதோ வேதம் அத்தியனம் பண்றதுக்கு என்றே ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர் அத்தியனம் பண்ணுவார்கள், நமக்கு என்ன என்று ஒதுங்கிவிடுகிறார்கள். அடுத்து பகவான் பார்த்தார், அடுத்த ஒரு நிலைக்கு வருகிறார். உபநிடதங்களை எல்லாம் ரிஷிகள் மூலமாக இந்த உலகிலே நிலைநிறுத்த வேண்டும் என்று உபநிடதங்களை கொண்டு வந்தார். வேதங்கள், உபநிடதங்கள் இவைகளை எல்லாம் கொடுத்து அப்படியும் நம்மை திருத்தி பணிகொள்ள முடியவில்லையே என்று பார்த்த பகவான் வால்மீகி என்னும் பகவானை கொண்டு ராமாயணத்தையும் யாதவை கொண்டு மகாபாரதத்தையும் இயற்றி தகைகளாக சொன்னால் ஒருவேளை இவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்களா என்று இன்னும் இறங்கி வருகிறான். அப்படி அவன் இறங்கி வந்து பல உபகாரங்களை செய்த போதிலும் கூட இந்த மண்ணிலே இருப்பவர்கள் திருந்திய பாடு இல்லை. எம்பெருமான் வேதனைப்படுகிறான். ஒரு முறை ஒரு வியாசம் எழுதியே, சேற்றிலே விழுந்து விட்ட தன் குழந்தையை எப்படியாவது சேற்றிலிருந்து எடுத்து அதை தூய்மைப்படுத்தி அழகுபடுத்த வேண்டும் என்று தாய் நினைக்குமா போலே எம்பெருமான் இந்த மண்ணிலே அவதாரங்களை எல்லாம் செய்து பார்த்தான். தன் லீலைகளினாலே சேற்றிதங்களினாலே இவர்களை திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்று பார்த்தான். அப்பொழுதும் முடியவில்லை. கடைசியாக அவன் முடிவிற்கு வருகிறான். நாம சென்று என்ன சொன்னாலும் இவர்கள் திருந்த போவதில்லை. எனவே மண்ணிலே ஆழ்வார்கள் எல்லாம் அவதாரம் பண்ண வேண்டும் என்று எம்பெருமான் திருவுள்ளம் பற்றினான். ஸ்ரீமத் பாகவதத்திலே ஒரு அருமையான ஸ்லோகம், கிருதாதிசு பிரஜா ராஜன்னு கலவு இச்சந்தி சம்பவம், கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பாராயணா க்வசித் க்வசித் மகாராஜா ரவிடேஹித பூரிசா தாமிரவர்ணி நதி எத்திர கிருதமாதா பயஸ்வினி காவேரீச்ச மகாபாகா பிரதீச்ச மகாநதி என்று ஒரு அருமையான ஸ்லோகம். கலியுகத்திலே இருக்கின்ற நம்மை போன்றவர்களை எல்லாம் திருப்தி பணிகொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆழ்வார்களிலே இங்கே எம்பெருமான் அனுப்பி வைத்தான். சிதம் போன்ற யுகங்களிலே பிறந்தவர்கள் கலியுகத்திலே பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களாம். வேடிக்கை என்ன என்று சொன்னால், நாம் கலியுகத்தை வெறுக்கிறோம். ஒரு புலவர் இந்த கலியுகத்தை பற்றி மிகவும் கோபப்பட்டு ஒரு பாட்டை எழுதியிருக்கிறார். தாய் புத்தி சொன்னால் மறுத்திடும் காலம், உயர் தந்தையை சீறு காலம், கெண்டாட்டி வையினும் கேட்கின்ற காலம், பெரியோர் சொல் கேளாத காலம், பாவம் எத்தனை வேதனைப்பட்டிருப்பான் அந்த மனுஷன் என்று கலியுகத்தை பற்றி. ஆனால் கலியுகத்திலே ஒரு நன்மை இருக்கிறது. ஒரு யுகத்திலே தவம் செய்தார்கள், நம்மால் தவம் செய்ய முடியாது. அடுத்த யுகத்திலே வேலை செய்தார்கள், நம்மால் வேலை செய்யவும் முடியாது. அடுத்த யுகத்திலே எம்பெருமானை பக்கத்திலே இருந்து அனுபவித்தார்கள், அதுவும் நம்மால் முடியாது. கலியுகத்திலே நாம் ஒன்றே ஒன்றுதான் செய்ய முடியும், கலோ கலியுகத்திலே கேசவ கீர்த்தநாத்து ஆடி ஆடி அறம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்கா என்று பாடி வாழும் இவ்வாறுகளே என்று எம்பெருமானுடைய திருப்பெயரை சொல்லி அசுள்ளியும் ஆடியும் தன்னை இழக்கின்றவர்கள் அந்த ஒரு பரவச நிலை அதை கலியுகத்திலே பெற முடியும். அந்த நிலையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பகவத் அனுபவத்திலே திறந்தவர்களான வைகைமணி பூதத்தா பேயாழ்வார் தன் பொருள் வரும் குருகேசன் விஷ்ணுஜித்தன் தூய குலசேகரன் நம் பானநாதன் தொண்டரடிப்படி மைசை வந்த ஜோதி பையமெல்லாம் அதை விளங்க வாழ் வேள் ஏந்தும் மங்கையர்கோன் என்று இவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலை தமிழ் மாலைகள் நாம் தெரிய ஓதி தெரியாத மறை நிலங்கள் தெரிகின்றோமே என்று தேசியின் திருவுள்ளம் ஆழ்வார்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆழ்வாருடைய பிரபந்தங்களுக்கு நன்கு கஷ்டப்பட்டவைகள் என்ற அர்த்தம், தோற்கப்பட்டவைகள். இந்த ஆழ்வார்கள் எல்லாம் பாசவங்களை இயற்றி எம்பெருமானை எப்படி நாம் வழங்கலாம் என்ற ஒரு வழியை காட்டி போன்றார்கள். ஆக வேதத்தை அருளினால் மனிதங்கள் அருளினான், ஆழ்வார்களை அருளினான், இத்தனையும் பகவான் நமக்கு பெயர் உபகாரம் செய்திருக்கிறான். இவையெல்லாம் ஒழுங்கு திரட்டி சுவாமி தேசிகன் இன்பத்தில் இறஞ்சுதலில் இசையும் பேற்றில் திகழாத பல்லுவதில் ராகம் மாற்றில் தன்பற்றில் வினைவிளக்கில் அகவோக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கி அன்பர்க்கு அவதரித்த மாய நிற்க அருமறைகள் தமிழ் செய்தான் காலையை கொண்டு துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும் புல்வழியே நல்வழிகள் தெளிவாகிறே. நல்ல வழியை விரும்புகின்ற நம்மை போன்றவர்களுக்கு சுவாமி ரேதிகனின் திரு உள்ளம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற துடிப்புள்ள நமக்கு இந்த பாசகம் நல்லதொரு வழிகாட்டி. எனவே எம்பெருமான் இத்தனை உபகாரங்களை நமக்கு செய்திருக்கிறான் என்று சிந்தித்து பிரதம ஆச்சாரியனான எம்பெருமானை சேவித்து அவன் அனுகிரகத்தினால் நம் ஆச்சாரியனாகிய சுவாமி தேசியனுடைய அவதாரத்தையும் அவரது ஆற்றலையும் அவரது வடமொழி தென்மொழி புலமையையும் அவர் நமக்கு செய்த பெயர் உபகாரங்களையும் இனி வரும் காலங்களில் நாம் தொடர்வோம் என்று சொல்லி பிரதம ஆச்சாரியன் எம்பெருமான் நமக்கு வேதம் முக்கியம், உபநிடதம் முக்கியம், ஆழ்வார்கள் அருளிச்செயல் முக்கியம். எனவேதான் இவைகளை காப்பாற்றுவதை தவிர நோக்கமாக கொண்டிருக்கிறான் எங்கள் தேவர் பெருமாள். விழியொப்பார் வேதமெனும் கந்தனக்கு சுவாமி தேசியனுடைய அனுபவம் இது. எங்கள் தேவர் பெருமாள் இருக்கிறாரே, அவன் வேதங்களுக்கு விழியாயிருக்கிறான். கண் அல்ல, வேதங்கள் கண்கள், உள்ளே இருக்கின்ற புள்ளியாக இருக்கலாம் எங்கள் தேவைப்படுவான். தெரிக்கை என்று சொன்னால் இரண்டு வேதங்களையும் காப்பாற்றுகின்றான். விழிகள் இரண்டு, ஆனால் பார்வை ஒன்று. வேதமாயிருந்தாலும் பிரபந்தமாயிருந்தாலும் என்ற பரம்பொருள் சுயப்பதியான நாராயணனே என்று வலியுறுத்துகின்றன. எனவே இந்த வேதம் நடைபெறுவதற்கு முக்கிய கண்ணாக இருப்பவன் எங்கள் தேவர் பெருமாள் தான். விழி இல்லை என்று சொன்னால் புறப்பாடு இல்லை. இரண்டு பொருள், பார்வை இல்லை என்று சொன்னால் வெளியிலே வர முடியாது. வேதம் என்னும் விழியும் பிரபந்தம் என்னும் விழியும் இல்லை என்று சொன்னால் எங்கள் தேவர் பெருமாளுடைய புறப்பாடு இல்லை. வேதம் கத்தவன் இங்கே எம்பெருமான், அந்த எம்பெருமானையே தனக்கு எல்லாமாக கருதிய சுவாமி தேசிகனின் திருவுள்ளத்தை இனி வரும் காலங்களில் நாம் அனுபவிக்க இருக்கிறோம்.